ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை நினப்போரு போடி வருது சொல்ல வார்த்தை இந்த மாமனோட மனசு பள்ளியப்ப போதே பொன்னானது இந்த வண்டமையில் அதனால் என்னது போதே பூச்சூடுது அதனால் எண்ணியது போதே பூச்சூடுது